इमान वेङ्कटनाथार्य कविताकिकेसरि वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि अस्मद्गुरुपरम्पराये नमः. போன ஸ்லோகத்துல இந்த மாதிரி சாத்தியமோ சாதனமோ எதுவுமே நிரூபிக்க முடியாது அப்படின்லாம் ஆக்ஷேபிச்சுதான் போத்தார். அதே மாதிரி முக்தியே மோட்சமே நித்தியம்தானே, அதாவது ஜீவன்றவன் நித்திய முக்தான், அவனுக்கு என்னத்துக்கு ஓதனம் உபாதனம் பண்ணி மோட்சத்தோட இருந்ததுன்னு சொல்லணும், அதுவே வேண்டாமே அப்படின்லாம் ஆக்ஷேபிச்சா அதற்கு சமாதானம் எப்படி சொல்லணுமோ அப்படி அதற்க சாதிச்சுட்டார். சாங்கியால நீ போய் கேட்க வேண்டிய கேள்வி என்ன போய் கேட்கிறேன், நாங்க நித்திய முக்தான்னு சொல்லவே இல்லை. நித்திய சூரியகளை ஒத்துண்டோம், முக்தால ஒத்துண்டோம், பத்தாலையும் ஒத்துண்டோம். நம்ம எல்லாம் பத்ததை செய்து இருக்கிறதுனால நாம் அவசியமா உபாயத்தை அனுட்டிக்கணும், அனுட்டிச்சு மோட்சத்தை அடையணும், அப்படிதான் நாங்க சொல்றோம். அதனால சாயங்கால கேட்க வேண்டிய கேள்விய எங்களை கேட்காத. அதே மாதிரியாக சாத்தியம் சாதனம்ன்றதுல லௌகதஷ்ட பிரக்கிரியினால வேததஷ்ட பிரக்கிரியினால எல்லாத்திலையுமே கண்டனம் பண்ணிட்டு, அது மாதிரி நீ ஏன் சாப்பிடுற, நீ ஏன் வாதம் பண்ற, வாதம் பண்ணினாக்கா அதுல ஜெயம் வருது அபஜயம் வருது, இப்ப இதெல்லாம் சாத்தியம் இல்லையா, சாப்பிடுறோம் பசி ஆறணும் அதுக்கோதனும் சாப்பிடுறோம், அப்ப அந்த திருப்தின்றது ஒரு பலனாச்சு, அதனால இதெல்லாம் இல்லை அப்படின்னு உன்னால சொல்ல முடியாது. ஆகவே சாத்திய சாதனமாக உண்டு, அது எப்படி அப்படிங்கறதெல்லாம் பத்தி விவரிச்சு அதன் பேர்ல இதர மதத்தை கண்டனம் பண்ணி அந்த முக்தி சுரூபம் எப்படிப்பட்டது, மோக்ஷரூபம் ஒன்னு இருக்கு, அந்த மோக்ஷரூபம்ன்றது எப்படிப்பட்டது, அதாவது நித்தியம் நித்திய முக்தனா போயிட்டதுனால எப்பொழுதுமே மோட்சம் இருக்குன்னு சாங்கியம் சொல்றான். அது மாதிரி கிட்டத்தட்ட ஜீவன் முக்தியை ஒத்துன்னு இருக்கிறவா அத்வைதிகள், இவன் ரெண்டு பேரையுமே இப்ப கண்டனம் பண்ணணும், அதுக்கோசரம் அதை கண்டனம் பண்ணி நம்ம சித்தாந்தத்துல எப்படி சுரூபம் அப்படிங்கறத இப்ப சந்திக்க போற கடைசி இந்த ஸ்லோகங்கள்னால. அதுல இவர் கேக்குற, நீ வந்து நித்திய முக்தத்துவம் ஒத்துண்டிருக்கியோ சாங்கினை பார்த்து, அது மாதிரி ஆகாமி ஒரு மோட்சமே கிடையாது, வரவேண்டிய மோட்சமே ஒன்னு கிடையாது அப்படின்னுட்டு இவன் ஒத்துண்டிருக்கான். அத்வைதிகள் எல்லாம் மித்யாவாதிகள், மனுஷா மாயாவாதி, மனுஷாவாதி, மித்யாவாதி, அத்வைதிகள், குதிருஷ்டிகள், இப்படிலாம் அதுக்கு நமக்கு விருது கொடுத்துருக்கா நம்ம பெரியவா வாழ்க்கை. அதனால அப்படிப்பட்டவன் இப்போ அவளை வந்து இப்ப கேள்வி கேட்கிறார், நித்திய முக்தத்துவம் இவன் ஒத்துண்டிருக்க, அது அதே மாதிரி மனுஷாவாதிகள்லாம் இருக்காளே வரவேண்டிய மோட்சமே ஒண்ணு கிடையாது, இங்கேயே அனுபவிக்க வேண்டியதுதான் மோட்சம். ஏன்னா தத்துவஜானம் வந்துருத்து, வாக்கியார்த்த ஜானம் தத்துவஜானம் வந்துருத்துனாக்கா அதனாலேயே இவனுக்கு மோட்சம் கிடைச்சு வந்தது, ஆக அவன் ஜீவன் முக்தன் அப்படின்னா அவ சொல்ற. அப்புறம் கூட நாலாம் அத்தியாயம் இரண்டாம் பாதத்தில் ஜீவன் முக்தி வாதத்தை கண்ணம் பண்ண போற, இப்ப இங்கேயும் கண்ணம் பண்ற, இப்ப நீ வந்து மோட்சம் ஒண்ணு பின்னாடி வரப்போறது இல்ல, இங்கே உண்டு அப்படின்னு இவன் சொல்றான். அத்வைதிகள் சாங்கியன் மோக்ஷம்ன்றது எப்பொழுதுமே மோட்சம் தான் நமக்கு அப்படின்னு அவன் சொல்றான். ரெண்டு பேரையும் கேள்வி கேக்குற, இது வந்து மோட்சமே இல்லைன்னு நீ சொல்றியா, நித்திய முக்தத்துவம் ஒத்துனேனாக்கா மோட்சமே இல்லைன்னு நீ சொல்றியா, பின்னாடி வரப்போற மோட்சம் ஒண்ணு வரலன்னு சொல்றியா, அல்லது ஏதோ பிராந்தியனாலதான் மோட்சம் வந்தது அப்படின்னு சொல்றியா, இப்படின்னு விகல்பம் பண்ணிக்கிது. ரெண்டுமே தூக்க முடியாது. ஏன் அப்படின்னாக்க நீ மோட்சமே இல்லைன்னு சொல்லிட்ட, உன்னு வரதே போறதில்ல மோட்சம் அப்படின்னு சொல்லிட்டாக்க, இதோ இந்த பாதம் இந்த மூணாவது அத்தியாயம் நாலாவது பாதம் முழுக்க பிரம்ம வித்தியிலேருந்தான் மோட்சம் கிடைக்கும். அதுக்கு எது அது அங்கங்கள், வர்ணாசிரம தர்மங்கள், சமதமாதிகள், வரிசையா சொல்லியிருப்போம். இத்தனையும் சொல்லி இவைகள் அனைத்துமே, இவைகள் அனைத்துமே நமக்கு இதுவா இருக்கு, வந்து அங்கமா இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த மூணாவது அத்தியாயம் எதுக்கு வந்தது அப்படின்னு. அதே மாதிரி மூணாவது அத்தியாயம் மூணாவது பாதம் முழுக்க வித்தியைகளுடைய பேதாபேதங்களை பத்தி வந்தது. பேதாபேதங்களை பத்தி நீங்க வந்து சொல்றது வித்யா பேதங்கள், அது மாதிரி வித்யா அங்கங்கள், யார் அதிகாரி அப்படின்னா வந்து அங்க சொல்றோம். அதனால இப்ப என்ன கேக்குற, அப்படிப்பட்ட சிந்தை எதுக்கு வந்தது அப்படின்னாக்கா, சூத்திரக்காரருக்கு வேலை இல்லையா, வெறுமை உட்காந்துட்டு அவன் வந்து நமக்கு இது பண்ணிடுறா, ஒண்ணுமே காரியம் இல்லாம நமக்கு சொல்லிக் கொடுக்குறான். சூத்திரக்காரன் தேவை இல்லாம எதுக்கு விசாரம் பண்ணணும், அவன் மோட்சமே இல்லைன்னு விட்டியன், மோட்சமே ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டாக்கா இவ்வளவு கஷ்டப்பட்டு எதுக்கு விசாரம் பண்ணணும், விசாரணையே பண்ண வேண்டாம், இவ்வளவு தூரம் பண்ணது ஏன்னா அந்த பலனே இல்லைன்றீ நீ தான், மோட்சமே இல்லைன்னு சொன்னவனுக்கு உபாசனத்தை பண்ணு, அதனுடைய அங்கங்கள் என்ன, எந்த வித்தியை ஒரே வித்தியை, எந்த வித்தியை வேற வேற வித்தியை அப்படின்லாம் எதுக்கு விசாரிக்கணும், தேவையில்லாம ரெண்டு பாதம், ஒன்னு 64 சூத்திரம், இன்னொன்று 51 சூத்திரம், ஒன்னு 26 அதிகரணும், இன்னொன்று 15 அதிகரணும், இதை எதுக்கு சொல்லணும், இப்போ இவ்வளவு கஷ்டப்பட்டு விசாரம் பண்ண வேண்டாமே. ஆனால் சூத்திரக்காரரோ அவ்வளவு தூரம் விசாரம் பண்ணிருக்க, இவ்வளவு விசாரம் பண்ற சமயத்துல அதை போய் கர்த்தம் நீ சொல்லிட்டியப்போ, அப்ப சூத்திரக்காரர் திருவுள்ளமே தப்புன்னு ஆயிடும். ஆனா சூத்திரக்காரரும் அவ்வளவு பரிசிரமப்பட்டு ஒவ்வொன்னுத்துக்கும் ஆக்ஷேபம் பண்ணிட்டு அதுக்கு பூர்வப்பட்ட சூத்திரம் இது, இது சித்தாந்த சூத்திரம் அப்படின்னா விசாரம் பண்ணிருக்கோ இல்லையோ, அப்படி பண்ணிச்சா மோட்சமே இல்லைன்னு அப்படின்னு சொல்ல முடியும், அது வரவே வராது. இல்ல இல்ல முக்தி இருக்கட்டும், அது பிராந்தியினாலதான் சித்திச்சது, பிராந்தியனா பிரம அஜானத்தினால சித்திச்சது அப்படின்னு சொல்ல போறியா, அப்படி சொன்னா அதுவும் தப்பது. ஏனகா இப்ப எனக்கு பிராந்தி இருக்குது அதிலிருந்து மோட்சம் உண்டாருதுன்னு சொல்றியா, இல்லனா மோட்ச தசை வந்துடுறது, எல்லாம் முடிஞ்சு போய் நமக்கு மோட்ச தசை வந்துடுது அப்பதான் நமக்கு பிராந்தியினால மோட்சமா தெரியுதுன்னு சொல்றியா, அப்படின்னு ரெண்டு மாதிரி விகல்பம் பண்ணிக்கிறேன். பிராந்தி சித்தமானது மோட்சம்னு நீ சொல்ற, அது எப்படிப்பட்ட மோட்சம், பிராந்தி இப்ப எனக்கு பிராந்தி இருக்கு அஜ்ஞானம் இருக்கு அந்த அஜ்ஞானத்தினாலதான் மோட்சமே கிடைச்சிடுத்து அப்படின்னு சொல்றியா, அல்லது மோட்ச தசை மோட்சத்தை அனுபவிக்க போறோம் அந்த சமயத்துல நமக்கு வந்து பிராந்தி வந்துடுறது, அந்த மோட்ச அனுபவம் தான் பிராந்தின்னு சொல்றியா. அதுல முதல்ல முதல் பட்சமே வராது, ஏற்கனவே நமக்கு சம்சாரத்துல பிராந்தி இருக்கு, அவா சித்தாந்த பிரகாரம் அஜ்ஞானத்தினாலதான் சம்சாரம் சொல்ற, அஜ்ஞானாத்து சம்சாரா தத்துவ ஜானாத்து மோக்ஷான்னு அவ சொல்ற. இப்போ நம்மளோட சம்சாரத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோம், நித்தியபடி ஒரு குடும்பம், குழந்தைகள், பந்துக்கள், பணம், போஜனம், வஸ்திரம், எல்லாம் அல்ப சுகம், எல்லாமே அல்பமான சுகம், அத நாம இன்னி வரையந்தும் அனுபவிச்சுட்டுதான் இருக்கோம். இப்படி அனுபவிச்சுட்டு இருக்கச்ச அதுவே அஜ்ஞானத்தினாலதான் வந்ததுன்னு அவன் ஒத்துட்டு இருக்கா, நம்மளும் அஜ்ஞானம்ன்றோம். நம்ம சொல்ற அஜ்ஞானம் அவித்தியது கர்மா, புண்ணிய பாப ரூப கர்மா நம்ம சித்தாந்தத்துல. அவ சித்தாந்தத்துல அப்படி இல்லை. அஜ்ஞானம் வந்துருத்து பிரம்மத்துக்குன்னா இது சொல்ற இருக்கும். அதனால இப்ப சம்சாரமே பிராந்தியினாலதான் உட்கார்ந்துட்டு இருக்கோம். அந்த பிராந்தி இருக்கிற சமயத்துல மோட்ச பிராந்தி எப்படி உண்டாகும்? ஏன்னா சம்சார பிராந்தி, பிராந்தியினால சம்சாரம் வந்தது அஜ்ஞானத்தினாலே. அந்த அஜ்ஞானத்தினால நமக்கு சம்சாரம் உண்டது உண்டாயிருத்துன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அப்படி இருக்கச்ச அது அந்த பிராந்தி போனாதான் மோட்சமே உண்டாகும். இதுவே வரல எப்படி மோட்சம் உண்டாகும்? இதுவே இல்லாதனால எப்படி வரும்? இந்த இதுவே விடலையே, இந்த பிராந்தியே விடல. இந்த அஜ்ஞானம் முடிஞ்சாதானே அடுத்த ஒண்ணு வர முடியும். இதுக்கே வழி இல்லாம அது வரும் எப்படி சொல்ல முடியும்? அதனால அந்த முதல் பட்சமே சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு பிராந்தி போனாதான் இன்னொரு அஜ்ஞானமே வரும். ஒரு அஜ்ஞான தொடர்ச்சியா இன்னொரு அஜ்ஞானம் வரலாம். இதுவோ சம்சார பிராந்தி, நீ மோச பிராந்தின்ற எந்த ரெண்டுத்தையும் பிராந்தி கோடியில சேர்த்துட்டேன்னாக்கா, அஜ்ஞான கோஷ்டியில சேர்த்துட்டாக்கா, ரெண்டும் தான் சித்திக்காது. இது இருந்தாலும் அது சித்திக்காது, அது இருந்தாலும் இது சித்திக்காது. அல்லது ரெண்டுமே அஜ்ஞானம்னாக்கா ரெண்டு அஜ்ஞானத்தையும் தாண்டி ஒரு ஞானத்துக்கு போகணும்னு சொல்லணும். இப்படியே போனா அனவஸ்து தோஷம் வந்துடும். இது அஜ்ஞானம், அது அஜ்ஞானம், பின்னாடி வரப்போற மோட்சம் அஜ்ஞானம், எல்லாமே அஜ்ஞானம் அஜ்ஞானம் அஜ்ஞானம் வந்துடும். அதுக்கு நீ என்ன சொல்லுவ பதில்? அதனால அது வராது. இல்ல மோக்ஷதையில தான் பிராந்தி அப்படின்னு நீ சொல்ற இரண்டாவது பட்சம். அப்போ உன் பட்சத்துக்கு விபரீதம். ஏன்னா ஆத்மான் இருக்கிறவன் நித்தியனா நித்தியனா, நித்தியனும் அனித்தியனும் எப்படி வேணாலும் ஒத்துக்கோ. இந்த ஜீவன் எவ்வளவு நாள் இருக்கானோ அவ்வளவு நாள் இந்த மோட்ச திசையில பிராந்தி தான் அனுபவிக்கிறான்னு சொன்னாக்கா அவன் இருக்கிற பிரியந்தான் பிராந்தி பிராந்தி பிராந்தி அஜ்ஞானம் அஜ்ஞானம். அப்ப அவனுக்கு மோட்சமே கிடைக்காம போயிடும், மோட்சம்ன்றதே வராதுன்னு ஆயிடும். அஜ்ஞானத்துல இருந்தாலும் வெளில வரணும். அஜ்ஞானாத்து சம்சாரம், தத்துவஜானாத்து மோட்சம் தானே சொல்லிருக்கோம். அதுவே விபரீதமா போயிடும் சித்தாந்தத்துல. அதனால எவ்வளவு நாள் ஜீவன் இருக்கானோ அவ்வளவு நாள் அவனுக்கு மோட்சமே வராது. ஏன்னா மோட்சத்தின பிராந்தி தான் சொல்லிருக்க. அதனால அவனுக்கு என்ன ஜீவன் தான் இருக்கான் எப்பொழுதும். எவ்வளவு நாள் ஜீவன் இருந்தாலும் அவனுக்கு பிராந்தி இருந்துட்டு அஜ்ஞானம், அஜ்ஞானம் இருக்கிறதுனால அவனுக்கு மோட்சம்ன்றதே வராம போயிடும். அது எவ்வளவு பெரிய தோஷம். அதன் பேர்ல கஷேத்திரஜன் ஒத்த ஜீவன், அவனுக்கு நித்திய முக்தத்துவம் நீ ஒத்துக்கிற. அப்படி ஒத்துனேன்னு என்ன ஆகும் தெரியுமா? இந்த சாதனா அத்தியாயமே வியர்த்தமா போயிடுமே. சாதனா மோட்சமே இல்லைன்னாக்கா முதல்ல என்ன சொன்ன? மோட்சமே இல்லை அப்படின்னு சொன்னேனாக்கா அப்போ இந்த அத்தியாயம் எல்லாம் சிந்தனை பண்ணிருக்கோம். மூணாவது அத்தியாயம் முழுக்க சாதனா அத்தியாயம், அதுல மூணாம் பாகத்துல சாதனத்தை பத்தி, நாலாம் பாகத்துல சாதனத்துக்கு அங்கங்களை பத்தி எல்லாத்தையும் நம்ம விசாரிச்சிருக்கோம் இல்லையோ. அது அத்தனையும் என்ன ஆகும்? வியர்த்தமா போயிடும்னு அப்ப சொன்ன. அஜ்ஞானத்தால தான் பண்றதுன்ட்டு இப்ப என்ன சாய்க்கிற? ஜீவன் நித்தியமுக்தனா இருக்கான். நித்தியமுக்தனா இருக்கிறதுனால அவனுக்கு மோட்சமே வேண்டாம், மோட்சமே இல்லைன்னு சொல்ல போறியா? விசாரம் பண்ண வேணான்னு சொல்றியா? அது கணக்க சூத்திரக்காரருக்கு திருவுள்ள உகந்திருந்ததுனாக்கா அவன் சூத்திரக்காரர் என்ன பண்றப்ப இந்த அத்தியாயத்தையே ஆரம்பிச்சிருக்க மாட்டாரு. சாதாரண அத்தியாயத்தை பத்தி அவர் ஆரம்பிச்சிருக்கவே மாட்டாரு. எதுக்கு ஆரம்பிக்கணும்? ஏன்னா அதான் நித்திய முக்தன் சொல்லிட்டியே, ஜீவன் நித்திய முக்தன் அப்படின்னு சொல்லிட்ட. நித்திய முக்தன் சொல்லிட்டேன்னாக்கா அப்ப சாதனாத்தியாயம் எதுக்கு? முக்தி தான் கிடைச்சு கொடுத்தேன். மோட்சம் கிடைச்சதுனால முதல் பாதம் வைராக்கிய பாதம், அதுல எதை எதுல இருந்தாலும் வைராக்கியம் உண்டாகணும்னு சொல்லி, இரண்டாவது பாதத்துல உயிரிங்க பாதம், எம்பெருமான் கிட்டயே நாம எப்பொழுதும் ஆசையோட இருக்கணும் அப்படின்னு இரண்டாவது பாதத்தை சொல்லி, மூணாவது பாதத்துல வித்தியைகள்லாம் விசாரிச்சு, நாலாவது பாதத்துல அங்கங்கள்லாம் பத்தி சொல்லி, இப்படிப்பட்ட விசாரம் 182 சூத்திரம், எத்தனை அதிகரணங்கள், இவ்வளவு அதிகரணங்களை பண்ணி எல்லாம் பண்றேன், அவருக்கு அது தெரியாதா அப்படின்னு, எப்பேற்பட்ட நீயும் ஒத்தன் இருக்க வியாதரை பத்தி, எப்பேற்பட்ட பிரம்மவித்தவர், எப்பேற்பட்ட மகாஜானி, அந்த மகான் போய் வியர்த்தமா பண்ணுவேரா இந்த மூணாவது அத்தியாயம், எடுத்த உடனே விசாரம் பண்ணிவிடலாமே. கீதாபாஷ்யத்துல உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச ஸ்லோகம், நத்தேவாகம் தாதுநாதம் நத்தம் நேமே ஜனாதிபாக நராதிபாக பபுவன பவிஷ்யாமஹா சர்வே வயமதஸ்பரம். அந்த ஸ்லோகத்துக்கு பாஷ்யம் படைச்சே விபரமான அத்வைதிகள் பட்சத்துல இந்த சாஸ்திரமே வேணாம் ஆயிடும். 18 அத்தியாயம், அதுல ஒரு அத்தியாயமான விஷாத யோகம் விட்டுடுங்க, மீதி 17 அத்தியாயங்கள். அந்த 17 அத்தியாயங்கள்ல என்ன வரும் அப்படின்னாக்க, வரிசைய ஆரம்பிச்சு கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம், அதன் பிறகு அதனுடைய சுரூப சிந்தனை எல்லாத்தையும் பண்றக்க 17 அத்தியாயத்துல, அது அத்தனையும் வியர்த்தம் ஆயிடும். பெருமாள் என்ன பண்றோம் அர்ஜுனனுக்கு, 2 ஸ்லோகத்துல முடிச்சுட்டு போயிருக்கணும், நானும் பொய் நீயும் பொய், பீஷ்மர் பொய், துரோணர் பொய், துரியோதனன் பொய், பொய்யா இருக்கிறவரை போய் எதுக்கு யுத்தம் பண்ண போற, ஒண்ணுமே வேண்டாம், எல்லாம் நாதம் அடைஞ்சாச்சு அப்படின்னு சொல்லி போயிருக்கணும். அதை விட்டுட்டு நிமித்த மாத்திரம் பவசவியசாச்சின் எத்தனை ஸ்லோகங்கள், அது மாதிரி கர்மன் நேவாதிகாரஸ்தே மாபுலோஷு கதாசின, இதெல்லாம் எதுவும் சொல்லணும், கர்மாவமான கர்மாவமான எல்லாம் போயிடுச்சோம் அப்படின்னு தான் சொல்லிருக்கணும். 17 அத்தியாயத்தை சொல்லி எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு இதெல்லாம் வியாபகாரிக்கணும் சொன்னீங்கன்னா நகா பைத்தியாரனா இருக்க மாட்டான். பாஷிகார் கேட்கறதுனா அந்த பைத்தியார் பதம் அனுன்மத்தகன்ற, உண்மத்தான் பைத்தியம் பிடிச்சான், பைத்தியம் இல்லாதவன் போய் இதெல்லாம் சொல்லுவானா, பகவான் சர்வஜ்ஞாச்சு, பகவான் சர்வஜ்ஞனால் தான் என்ன இருக்கும், பகவான் சர்வஜ்ஞன், சர்வஜ்ஞனா போயிட்டதுனால அவன் என்ன பண்ணுவான், அவன் தெரிஞ்சுட்டு இருக்கான் நானும் பொய் நீயும் பொய்யின்னு, பொய்யும் தெரிஞ்சுட்டான்னாக்க இவ்வளவு கஷ்டப்பட்டு உபதேசம் பண்ணுவான், குருவும் இல்லை சிஷ்யன் இல்லை, உபதேசிக்க வேண்டியது ஒண்ணும் இல்லை, எதுவுமே இல்லை, எல்லாம் பொய்யும் தானே உபதேசிச்சிருக்கணும். ஆனா பெருமாள் தன்னுடைய வைபவத்தை எவ்வளவு சொல்றேன், நான் வைபவத்தை அவ்வளவு வசதியா சொல்றேன், அதே மாதிரி பெருமாளை பத்தி சொல்றாரு, 8 அத்தியாயம், 9 அத்தியாயம், 10 அத்தியாயம் எல்லாம் விஸ்வரூப யோகம் இருக்கு, விபூதி யோகம் இருக்கு, இவ்வளவு சொல்றாரு. அவர் எங்கிட்ட என்ன, இந்த பிரபஞ்சமே பிறக்கிறது, அது அகம் சர்வஸ் இதுக்குதாக பிரபவ பிரளயத்ததான், நான் தான் இந்த பிரபஞ்சத்துக்கெல்லாம் உத்தத்து ஸ்தானம், நானே பிரளயஸ்தானம்னு சொன்னார். அவர் என்ன சொல்லணும், என் அஜ்ஞானத்தினாலதான் இந்த பிரபஞ்சமே உண்டாருது, என் அஜ்ஞானம் போயிடுதுன்னா பிரபஞ்சமே போயிடும் அப்படின்னு தானே சொல்லிருக்கணும். அப்ப சொல்லாம எங்கிட்டேன்னா இந்த பிரபஞ்சமே உற்பத்தி ஆகுது, எங்கிட்டேன்னா இந்த பிரபஞ்சத்துக்கு பிரபஞ்சமே வருது, எப்படி தொலைச்சிட்டாரு, இது மாதிரி எவ்வளவு பவனையக்கன் சரணம் வருதுன்னு அனுஷ்டானத்தை சொல்லி கொடுக்கிற கஷ்டப்பட்டுக்கிறார். எல்லாரும் அல்பமான பலன்களுக்கெல்லாம் ஓடுறாளே, நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு கஷ்டப்பட்டு அவதாரம் எடுக்கிறேன், இவாளெல்லாம் நன்னா இருக்கணும் தானே அவதாரம் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி, என்னையும் 10 11 11 பார்க்கிறாளே அப்படின்னு பெருமாள் கஷ்டப்பட்டுக்கிறார். அதனால இது எதுக்கு இது, இதெல்லாம் ஏன் கஷ்டப்படணும் பெருமாள். ஆகவே இந்த மாதிரி நீயே சொல்ற, நித்திய முக்தத்துவன்ட்டு. அது மாதிரி வியாசர் அப்படிப்பட்ட உத்தமர், அவர் வந்து இந்த அத்தியாய சாதனா அத்தியாயத்தை அவ்வளவு அழகா பண்ணியிருக்காரு. அவ்வளவு பண்ணினாலும் அதை போய் தப்பு சொல்லுண்டாக்கா எப்படி அது, அது இல்லவே இல்லைன்னு சொல்றீங்க நியாயமா? இல்லவேதான் எப்படி சொல்ல முடியும்? ஆகவே 55 அதிகரணம், 182 சூத்திரம், 4 பாதம், இந்த 3வது அத்தியாயம், அதை எதுக்கு பண்ணணும்? பண்ணவே வேண்டாம். அதனால நீ வந்து ஜீவனை நித்திய முக்தனாவே நீ ஒத்துண்டு இருக்க. ஒத்துண்ட என்னக்கா, இந்த சாதனாத்தியாயமே விபலமா போயிடும், வெர்க்கமா போயிடும். அதனால பலமே இல்லாத, உபயோகமே இல்லாம ஒரு அத்தியாயம் பண்ணிட்டு சூத்திரக்காரர் அப்படின்னு ஆயிடும். ஆகவே நீ என்ன சொன்னாலும் ஒத்து வர முடியாது. ஏன்னா நித்திய முக்தனா ஆயிடுவே, மோட்சனே ஒண்ணு இல்லையே, அதான் நித்திய முக்தனா இருக்கானே. நித்திய முக்தனா இருக்கிச்சு என்னத்துக்கு அதை கல்பிக்கணும், ஒரு அத்தியாயம் சொல்லணும்? ஏன்னா மோட்சனே ஒண்ணு அடைய வேண்டியது ஒண்ணு இல்லை, அதனால தப்ப இல்லையா? தேவையில்லை, இல்ல இல்ல பிராந்தி போகணுமே, பிராந்தி போகணுமே. அந்த பிராந்தி போகணும்ன்றதுக்கோசரம்தான் சாதனாத்தியாயம் அப்படின்னு நீ சொல்றியா? அப்படி சொன்னேன்னு வச்சுக்கோ, தோசி மதியம் மார்க்கம், என் மார்க்கத்துக்கு நீ வந்துட்டேன். அந்த பிராந்தி போகணும், பிராந்தி போறது தான் மோட்சம், அது சம்சாரத்துல போனையே. ஏன் நாம வந்து பிராந்தி போடுறதுன்னா என்ன இருக்கணும்? பசி தெரியக்கூடாது, சுகம் தெரியக்கூடாது, துக்கம் தெரியக்கூடாது, இந்த உடம்ப பத்தி கஷ்டமே இருக்கக்கூடாது. அவரு என் கிரகிணியை பார்த்தாக்க நான் என்ன சொல்லணும்? இவ பொய்யானவள், உலகோதரன் ஆயிருக்கணும், இவளே பொய். என் பொண்ணை பார்த்தா அப்படிதான் நான் சொல்லணும், என் பேரன் பேத்திகளை பார்த்தா அப்படிதான் சொல்லணும், என் பந்துக்களை பார்த்தா அப்படிதான் சொல்லணும். எனக்கு தத்துவஞானம் வந்துட்டு வச்சுக்கோங்க, நீங்களே பொய் பொய்யான உங்களுக்கு நான் இதுக்கு இதெல்லாம் பாடம் சொல்லணும்னு நான் கேட்கணும்? அப்படி வரலையே. நான் இருக்கிற பரியந்தம் எப்படியாவது நான் பிழைக்கணும்னு ஆசைப்படுறேன். யாராவது செத்து போனோம் ஆசைப்படுறாளா? யாருக்குமே நான் போகணும் அப்படின்னு ஆசை வந்தது இல்லையே. எல்லாரும் இருக்கணும் இருக்கணும் இருக்கணும்னு ஆசைப்பட்டு இருக்கும். அதனால இந்த மாதிரி எதுவுமே இல்லாம போயிடும் வாயில. அதுக்கு நீ என்ன பதில் சொல்லு? ஆகவே வந்து இந்த மாதிரி சொன்ன உன் சித்தாந்தத்துல பிராந்தின்னு ஒண்ணு இருக்கு, நீயே ஒத்துக்கிற. அந்த பிராந்தி போகணுமா வேண்டாமா? போகணும்னாக்க இந்த உபாதனம் பண்ணிதான் ஆகணும். உபாதனம் பண்ணிட்டு அதன் பிறகுதான் மோட்சம் வரும். இந்த உடம்பு ஸ்தூல தேகத்தை விடணும், அதன் பிறகுதான் சூக்ம தரீரம் கிடைக்கும், அதோட அங்க போய் மோட்சத்துக்கு போய் சேரணும். இப்படிதான் சாஸ்திரம் சொல்லியிருக்கு. இந்த மாதிரி சொன்ன சாஸ்திரத்தையும் பொய்யன்னு சொல்லி எதுவுமே நிவர்த்தியம் இல்லைன்னாக்கா அப்ப நிஷ்பலம். அதாவது போகடிக்க வேண்டியது எதுவுமே இல்லைன்னு சொன்னேன்னாக்கா இந்த சாஸ்திரமே வர்த்தம். இல்ல இல்ல பிராந்தி போகணும்னு சொன்னாக்கா நாம எவ்வளவு நாள் இருக்குமோ அவ்வளவு நாள் நம்ம பிராந்தியை தான் அனுபவிச்சுட்டு இருக்கோம், அஜ்ஞானத்தை தான். அந்த அஜ்ஞானம் போகணுன்றதுக்கோசரம் உபாசனம் பண்ணித்தானே ஆகணும். அந்த ரெண்டும் சரியில்லை. அதனால இந்த மாதிரி ஒரு பிரம்ம ஜானம் வருது, அந்த பிரம்ம ஜானத்தினால சாம்சாரிக துக்க நிவர்த்தி வருது அப்படின்னு நீ சொல்லணும். துக்க நிவர்த்தி வருது அப்படின்னு சொல்லணும். அப்ப அவன் என்ன சொல்ற? அதுக்கு இவன் கேக்குற, அவனும் கேக்குறா, நஜாயிகள்லாம் கேக்குறான். இது கொஞ்சம் சுலபமான விஷயமா இருக்காது, கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் புரிஞ்சுக்கணும். அதாவது நான் ஒரு வஸ்துவை சாதிக்கிறேன்னு வச்சுக்கோங்க, எதை நான் சாதிக்கிறனோ உற்பத்தி பண்றனோ அது அனித்தியமா தான் இருக்கும் லோகத்துல. ஒரு கடம் பண்றேன்னு வச்சுக்கோங்க, அந்த கடத்துக்கு நாசம் உண்டு. எதுக்கு உற்பத்தி இருக்கோ அதுக்கு நாசம் உண்டு. எனது காரியம் மூல்யம் ஞானத்தினால் பிரம்ம ஜானம் வந்தது. அந்த பிரம்ம ஜானத்தினால சகல சாம்சாரிக துக்க நிவர்த்தி, அனைத்து சம்சார துக்கமும் நிவர்த்தி ஆகிறது அப்படின்னு சொல்லணும். அப்படி சொன்னா அது ஒரு காரியம் நிவர்த்தி ஆயிடுத்து அப்படின்னா அது சாதிக்கப்படுறதுன்னு அர்த்தம். அப்ப லோகத்துல ஒரு காரியம் சொன்னோங்களேன், அது அனித்தியமா தான் இருக்கு. லோகத்து நாம எந்த காரியம் பண்ணாலும் சரி, அது அனித்தியமா தான் இருக்கு, அது நித்தியம் அண்ண. அதனால அது நாசம் அடைஞ்சிடும் மண்டியோ, திருப்பி சம்சாரத்திலேயே மாட்டேன்னு அதனால மோட்சமே இல்லையன்னு ஆயிடுங்க அப்படின்னு அவன் ஆட்சேபிக்கிறார். சாங்கியன் அத்வைதிகள் இந்த மாதிரி இருக்கிறவன்னா ஆட்சேபிக்கிறார். அதுக்கு சுவாமி சொல்ற தவறு, நாங்க சொன்னது என்ன தெரியுமா, மோக்ஷம்ன்றது ஒரு பிரத்வம்சம்னு சொல்லுவோம், ஒரு கடம் இருக்கு, அந்த கடம் உடஞ்சுடுச்சோன்னு வச்சுக்கோங்களேன், திருப்பி அந்த கடத்தை நம்மளால கொண்டு வர முடியாது. அதனால அதனுடைய கடத்தினுடைய அழிவு அப்படிங்கிறது நாசங்கிறது நிச்சயம், அது அதுக்கு அனித்தியத்துவமே கிடையாது, அது நிச்சயம்தான். இதன் ஐயாயிகள் சொல்றார், தர்க்கசாஸ்திரக்காரன் இதை சொல்றான். அதாவது ஒரு கடம் உடையிறது, நாசத்தை அடைஞ்சு விடும். எல்லா வஸ்துக்களும் அப்படித்தான், ஒரு வஸ்து நாசத்தை அடைஞ்சு விடுச்சோம்னாக்கா போனது போனது தானே, அப்புறம் லட்சக்கணக்காக கடத்த பண்ணி வச்சுக்கலாம், போனது போனது தான். 7 லட்சம் அடைய திருடு போச்சு இந்த காஞ்சிபுரத்துல 2 வருஷம் முன்னாடி, அதுக்கப்புறம் 2 வருஷம் எடுத்து பின்னாடி கிடைக்கல, அதுக்கப்புறம் திருப்பி சேர்த்து சேர்த்து சேர்த்து ஒரு 4 சவரன் வாங்கி வச்சிருக்காவும். அப்ப அந்த 7 வருஷம் வந்துட்டா மாதிரி ஆயிடுமா, போனது போனது தானே, அந்த நாசம்ங்கிறது நித்தியம் தானே, நாசம்ங்கிறது எப்பொழுதும் நித்தியமா இருக்கு, இதுதான் மோட்சம். அதாவது சர்வதுக்க நிவர்த்தி, சர்வதுக்க நிவர்த்திங்கிறது மோக்ஷம்னு சொல்லணும். அப்ப அந்த நிவர்த்தின்னா என்ன அர்த்தம், துக்கத்தினுடைய அழிவு அப்படின்னு சொல்லணும். பொதுவா அழிவு எல்லாம் எப்படி இருக்கும், நித்தியமாத்தான் இருக்கும். இது நையாயிகள் உத்தன்றிருக்கா, எல்லாரும் அதை உத்தன்தான் ஆகணும். நாமளே என்ன சொல்றோம், ஒரு கடம், அந்த கடமானது என்ன இருது, உடையிறது, உடஞ்சு கொடுத்தோம்னாக்கா அது மிருத்தா மாறுது, கடம் உடஞ்சதுன்னா மிருத்தா மாறுதுன்னு அடுத்த ஸ்லோகத்துல நான் சொல்ல போற, அதனால மிருத்தா மாறுறது. ஆனா அந்த கட ரூபம் வந்து முதல்ல கட ரூபம் போனது போனது தானே, திரும்பி வேற ஒன்னாலதான் கடம் பண்ணணும், அந்த கடம் போனதுன்றது உண்மை, அதனுடைய அழிவுங்கிறது நித்தியம். அதை போய் நாம வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆகவே ஒரு துக்க நிவர்த்தின்னு இருக்கும் இல்லையோ, அதுவே நமக்கு வந்து நித்தியந்தானம், அதுதான் மோட்சம். துக்க நிவர்த்தி தான் மோட்சம்னு சொல்றோம். அப்ப துக்கம் இல்லைன்னு அர்த்தம், துக்கம் இல்லைன்னா என்ன சொல்லணும், வெறும் இன்மை உண்டி மோட்சம் இல்லை. இதான் நம்ம சித்தாந்தத்தினுடைய சுவாரஸ்யம், பாவாந்தர அபாவவாதிகள் நமக்கு பேரு, பாவாந்தர அபாவவாதிகள். அதனால் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இன்மை அப்படின்றது எதுல முடியும், இருக்கிற வஸ்துல முடியணும். இப்பதான் சொன்னோம் கடம் கடவு நஷ்டக, கடவு நஷ்டகன்னு சொன்னா என்ன அர்த்தம், கபாலா ஸ்தி, ஓடு இருக்குன்னு அர்த்தம். கடவு நஷ்டகன்னு சொன்னாக்கா ஓடு இருக்கு அப்படின்னு அர்த்தம். அவரு கபாலா நஷ்டகன்னாக்கா மிருதஸ்தின்னு அர்த்தம், மண் இருக்குன்னு அர்த்தம். போச்சு அப்படின்னு சொன்னா வேற ஏதோ ஒரு ரூபத்துல வந்துருக்கு, ஏற்கனவே லட்சணத்துவம் இருந்து சாதிச்சிருக்கார் நம்ம இங்க சொல்லிருக்கோம். ஒரு குழந்தை, அந்த குழந்தை வந்து குமரனா வளர்ந்துருச்சு, குமரனா வளர்ந்தாக்கா குழந்தை தன்மை போச்சுன்னா என்ன அர்த்தம், குமரனா வந்துட்டான்னு அர்த்தம். குமரத்தன்மை போய் எடுத்தோம்னாக்கா இளைஞனாயிட்டான், இளைஞன் தன்மை போய் எடுத்தோம்னாக்கா வயசானவனாயிட்டான். லோகத்துல இருக்க அதே மாதிரி அதான் பாவாந்தர் அபாவம், ஒரு அபாவத்தை கூட பாவ பதார்த்தம் தோணும். இன்மை அப்படிங்கறத கூட இருக்கிறதா சொல்லணும், இன்மைங்கிறதையும் இருக்கிறதா சொல்லணும். அதுதான் நம்ம சித்தாந்தத்தினுடைய ஆணிவேர். இல்லைன்றத உங்களுக்கு கிடையாது, நமக்கு எல்லாமே இருக்குது. பிராபாகரமீமாம்சகன் அதோ சொல்லிருக்கான், பிராபாகரமீமாம்சகன் அத்வைதிகளும் ஒரு பட்சத்துல அப்படிதான் சொல்ற. ஆனா அவளுக்கும் அது விரோதம் தான் வருது, அவதான் மோட்சமா இல்லைன்னு விட்டாளே, புதுசா இல்ல அப்படின்னு விட்டாவோ, அந்த மாதிரி இல்லைன்னா இப்ப நமக்கு சம்சாரத்தை செய். இந்த சம்சாரத்தை எப்ப முடியும், நமக்கு நம்ம எல்லாரும் பண்ண உபாயத்தை அனுப்பிச்சிட்டோம். அதனால ஆச்சாரியால் அனுகிரகத்தினால உபாயத்தை அனுப்பிச்சுடவே சித்தோபாயமான எம்பெருமான் என்ன பண்ணுவான், நமக்கு மோட்சத்தை அனுகிரகிப்பான். மோட்சத்தை அனுகிரகிக்கிற சமயத்துல இந்த உடம்பு போகும், அந்த உடம்பு அடியாக வந்த கர்மாக்கள் புண்ணியபாபுரூப கர்மாக்கள் அனைத்து அழிஞ்சிடும், சம்சார துக்கம் நிவர்த்தி ஆயிடும். நிவர்த்தி ஆயிடுச்சுன்னா என்ன அர்த்தம், ஆனந்தம் கிடைச்சிடும்னு அர்த்தம். துக்கம் போச்சுன்னா என்ன அர்த்தம், சுகம் இருக்குன்னு அர்த்தம். அதுதான் நம்ம சித்தாந்தம், அதுவும் சுகம் இருக்கு. என்ன அங்க வாக்கியமே இருக்கு, என்ன புனராவர்த்ததே என்ன புனராவர்த்ததே அப்படின்னு சொல்றது. அவன் வந்து ஒண்ணுமே இல்லாத போய் வேணா இருப்பானா, எதுவுமே இல்லை அந்த ஆத்திர உட்கார்ந்துருந்தாக்க எப்படி உட்கார முடியும், யாராலையும் உட்கார முடியாது. தபஸ் பண்றவங்க கூட சரி, ஏதோ ஒரு ஆழமன் இருந்தாலும் தபஸ் பண்ண முடியும், ஒண்ணுமே கிடையாது. ஒரு வீட்டை கொடுத்தனன்று அப்படி ஒண்ணு இல்லாத வீட்டுல போய் கொடுத்தனாக்க என்னத்து பண்ண முடியும், எதுவுமே வியர்த்தமா போயிடும், அனுட்டிக்க முடியாது. அங்க போய் துக்கம்லாம் போயிடுத்து சுகம் வண்டிதான் இருக்கு அப்படின்னு சொன்னா எல்லாரும் போவாங்க. துக்கம்லாம் போயிடுத்து வேற ஒண்ணுமே இல்லை அப்படின்னாக்கா அங்க போய் என்ன பிரயோஜனம், நம்ம போற இடத்துல இங்கதான் கஷ்டப்படுறோம். இந்த கஷ்டம் போயிட்டா கூட சுகமா இருக்க வேண்டாமா அப்படின்னு தான் போவோம். ஒண்ணுமே இல்லாத மீது ஒரு துக்கம் வந்துடும் நமக்கு. ஆனா அங்க போய் சேர்ந்துட்டோம்னாக்கா அங்க அற்புதமான ஆனந்தம், நிறைய தேசிகன் பரிபூர்ண பிரம்மானுபவாதிகாரத்துல நிறைய ஸ்லோகம்லாம் விவாதிக்கிறார். சிவரசாரத்துல அந்த இது மாதிரி மும்முக்ஷுத்வாதிகாரத்துல அங்க போனாக்கா அங்கெல்லாம் எப்படிலாம் இருக்கு, அதெல்லாம் வச்சுட்டுதான் ஸ்ரீவைகுண்ட கத்தியத்துல அந்த நித்திய விபூதி ஸ்ரீவைகுண்டம் அது எப்படி இருக்கும், என்னென்ன இதெல்லாம் அற்புதமா நிக்கிறான்னு செய்ய வச்சுக்கும் கத்தியங்கள். அதனால எல்லாம் இருக்கு அங்க, இல்லைன்றது ஒண்ணுமே இல்லை. அப்போ துக்க நிவர்த்தி தான் மோக்ஷம்னு அவன் சொன்னான் நையாய்கள். அது துக்க நிவர்த்தின்னு இன்மைன்னு அர்த்தம், துக்கத்தினுடைய இன்மை. நமக்கு அபாவம் அது, பாவம்னு இருக்கிறது, அபாவம்னு இன்மை, இல்லல இல்லைன்னு அர்த்தம். இல்லைன்றது கூட நமக்கு என்ன இருக்குறத கொண்டு வந்து முடிக்கணும், இல்லைன்றதும் இருக்குறதுல முடிக்கணும். அப்படி முடிச்சா என்ன ஆகும், துக்கம் போயிடுக்குனாக்கா ஆனந்தம் இருக்கு சுகம் இருக்குன்னு அர்த்தம். அதுதான் நம்ம சித்தாந்தம் அது. அதனாலதான் அவன் நச்சபுணராவர்த்ததை அவன் திரும்பி வரமாட்டான். சகல் தெய்வம் வர்த்தன் யாவதோவன் யாவதாயிரம் பிரம்மலோகம் விதம் பத்திய நஜபுணராவர்த்ததே நஜபுணராவர்த்ததே அப்படின்னுட்டு உபநிடத் வாக்கியம் சாந்தோக்கிய உபநிடத். அங்க போயிட்டான் அங்கேருந்து திரும்பி வரவே மாட்டான். அங்க சொல்றோம் பாஷகர் ஆனா அவருக்கு சப்தா அதனா அவருக்கு சப்தான்னு சூத்திரம், அந்த சூத்திரத்துக்கு சகிக்கிறார். அவன் திருப்பி அனுப்ப மாட்டான், இவன் திரும்பி வரமாட்டான். எப்படி பாருங்க, இவனுக்கும் வர பிடிக்காது அவனும் அனுப்ப மாட்டான் அப்படிங்கிற வைஜானோ தீர்த்தம் அஹம்சமப்பிரியாகலாம் சொல்லி அழக்க சொல்றேன். மாமுபேத்தியதும் தெரிய புனர்ஜன்மனவித்தியதே என்ன அடைஞ்சிட்டேன்னாக்கா அங்க பாக்கணும், என்ன அடைஞ்சிட்டான்னாக்கா என் நானாவே மாறிட்டான்னு சொல்ல பிரமாள், பிரம்மமாவே மாறிட்டான்னா உங்களுக்கு புனர்ஜென்மம் இல்லை அப்படின்னு சொல்லல. என்ன அடைஞ்சிட்டான். அப்ப என்ன அடையறவன் யாரு? ஜீவன் முக்தன். அடையப்படுறதோ எம்பெருமா அத்தீதன்ற நியாயமா பிரமாணம் தானே இருக்கு, பிரமாணம் தானே அடையணும். ஆகவே எல்லாமே பாவாத்மகமா தான் இருக்கு. அதனால என்னாச்சு, நித்திய முக்தன் நீ சொன்ன அதுவும் சித்திக்காது. அமாரி மோட்சமே பிராந்தி சித்தம் சொல்றியா, அதுவும் சித்திக்காது. அத மாதிரி இப்படி எல்லாம் சொன்னாக்கா அவன் உடனே கேட்டான், துக்க நிவர்த்தி தானே மோட்சம், அது துவம்சம் தானே, அழிவு தானே, அழிஞ்சு கொடுத்த. அப்போ அதுவே ஒரு காரியமா கொடுத்து அந்த பாபங்கள் எல்லாம் அழிய வைக்கணும் அப்படின்னு தானே. இப்போ அதுவே காரியமா போயிடவே அது இதுதானே அர்த்தம், உண்டாகிறது உற்பத்தி ஆகுது, உற்பத்தி ஆச்சுன்னா அது அழிஞ்சிடுமே, அதுக்கு என்ன சொல்லுவேன் அப்படின்னு கேட்கச்சு அதுக்கு சமாதானம், வாஸ்தவம் நிவர்த்திங்கிறது என்ன, நாசம் தான். ஒரு நாசம் அடைஞ்சு கொடுத்தோம்னா ஒரு வஸ்து, அந்த நாசம்ன்றது நித்தியம் தானே, துவம்சம்னு பேர், அது நித்தியம். அந்த நித்தியம் கூட நையாயிகால் வேணாக்கா அபாவ ரூபமா சொல்ற, நமக்கு சித்தாந்தத்துல அபாவ ரூபம் ஒத்துக்கல, அபாவம் கூட பாவம் தான் மட்டும். அப்ப நிவர்த்தினாக்கா என்ன அர்த்தம், சுகம். துக்க நிவர்த்தினாக்கா சுகப்பிரவல், ஆனந்தம் கிடைச்சு அர்த்தம், அது பாவம் தான், அபாவம் இல்லை அப்படிங்கறத இந்த ஸ்லோகத்தினாலும் கிரகிக்கிறேன். இப்போ ஸ்லோகத்தை செய்யுங்க. மோக்ஷாபாவே முதாஸ்யாத் சபரிகரமிதம் சாதனம் சிந்தியமானம் முக்திஸ்தேத்து பிராந்தி சித்தா பிரமயஹ பவிதா யாவதாத்மஸ்வரூபம் க்ஷேத்ரஜ்ஞம் நித்யமுக்தம் கதயிதுரபலஹ சாதனாத்யாயசித்தம் பிரத்வம்சாத்மா ஹி முக்திஹ நயமிதவிமத சாது பாவாத்மிகானஹ. மோக்ஷா பாவே, சாங்கியன் நித்தியமுக்தி மோட்சத்தை உத்தண்டிருக்கான், ஜீவன் நித்தியமுக்தன் அப்படின்னு உத்தண்டிருக்கான், பிரஷாவாதிகளும் அது மாதிரிதான் உத்தண்டிருக்கான். இங்கேயே மோட்சத்தை அடையவான் அப்படியானாக்க தனியா மோட்சம்னு ஒண்ணு இல்லை அப்படின்னு தான் அர்த்தம். அப்ப மோக்ஷா பாவி, மோட்சமே இல்லை அப்படின்னு சொன்னாக்க சபரிகரம் இதம் சாதனம் சித்தியமான, இந்த சாதனம் பரிகரம்னா அங்கங்கள், அங்கங்களோட கூடின இந்த சாதனத்தை சிந்தியமானம் சிந்திக்கக்கூடிய இந்த அத்தியாயமானது உபாயமானது முதாஸ்யா பைத்தியகாரத்தனமா இருக்கும், முட்டாள்தனமானது. முதானக மந்தத்துவம் இருக்கும், மதிமாந்தியம் புத்தி இது இல்லை அப்படின்னு அர்த்தம். இல்ல முக்திஸ்தே பிராந்தி சித்தா, மோஷமே பிராந்தியினாலதான் இருக்குன்னு நீ சொல்றியா. அப்போ பிரமையே பவித்தா, பிரமந்தான் வரும் எப்பொழுதும், அஜ்ஞானம் அஜ்ஞானே இருக்கும் எவ்வளவு நாள், யாவதாத்ம சுரூபம் பவித்தான்னாக்கா எதிர்காலத்துல வரப்போகுதுன்னு. மோட்சமானது எதிர்காலத்துல மோட்சம் கிடைக்கிறது, மோட்ச தசையில பிராந்தியினாலதான் கிடைச்சதா ஆகும் அப்படின்னு சொன்னியானாக்கா நமக்கு மோட்ச தசை தான் முக்கியமான தசை, அதுல கூட இவனுக்கு பிராந்தி இருக்குன்னாக்கா அப்ப யாவது ஆத்மஸ்வரூபம், ஆத்மஸ்வரூபம் எவ்வளவு நாள் இருக்குமோ, நான் என் சித்தாந்தத்துல ஆத்மஸ்வரூபம் நிச்சயம், என் சித்தாந்தத்துல ஜீவனே பிரம்மன் சொல்லிவிட்டேன் அதனால அதுவும் நிச்சயம். அப்ப எவ்வளவு நாள் இருக்கிறதோ இந்த ஆத்மா அவ்வளவு நாளும் நித்தியமா இருக்கிறதுனால அஜ்ஞானம் தான் எப்பொழுது நிற்கும், மோட்சம்ன்றதே ஒண்ணு நிக்காது அப்படின்னு. இல்ல க்ஷேத்ரஜ்ஞம் நித்தியமுக்தம் கதைக்கு, நித்தியமுக்தன் அப்படின்னு அவன் சொல்றான், யாரு சாங்கியன் இந்த அத்வைதின்னா. அப்ப நித்தியமுக்தம் க்ஷேத்ரஜ்ஞம் கதைக்கு நித்தியமுக்தனாக க்ஷேத்ரஜன் இருக்கிறான் அப்படின்னு சொல்றவனுக்கு சாதனாத்தியாயகா அபலகா. சாதனாத்தியாயமானது அபலம், பணம் இல்லாம ஆயிடும், பித்தம் இவ்வாறாக பணம் இல்லாம ஆயிடும். இவ்வளவு சிரமப்பட்டு சூத்திரகாரர் பண்ணினது பணமே இல்லை அப்படின்னு ஆயிடும். அப்படியே நீ வியாக்கியானம் பண்றீங்க, நீங்க ஒத்துருக்கீங்களே, அதனால அப்ப சூத்திரகாரருடைய திருவுள்ளமே வியர்த்தம் ஆயிடும், அது கூடாது. சரி, உடனே நம்மளை பார்த்து கேட்கணும், நீ இப்ப மோஷம் கஷ்டப்பட்டு மோஷத்தை அடையணும் தானே சொன்ன, மோஷம்னா துக்க நிவர்த்தி ஆச்சு அப்படின்னா என்ன ஏதோ உற்பத்தி பண்ணப்படுது தானே அர்த்தம், உற்பத்தி வந்ததுன்னாக்கா அது நஷ்டம் தானே, நாசம் தானே அது, அப்படின்னா மோட்சமும் நாசமா போடும். அவன் உன் சித்தாந்தம் தெரியும், எவ்வளவு நாள் ஆத்மா இருக்கோ அவ்வளவு நாள் இது பிராந்தி இல்ல அஜானம் இல்லைன்னா சம்சாரம் ஆகும், திருப்பி சம்சாரத்தில் வந்துடும். அப்ப அதுக்கு நீ என்ன பதில் சொல்ற அப்படின்னு நம்மளை பார்த்து கேட்கிறாங்க. அதுக்கு பதில் சொல்ற பிரத்வம்சாத்மாகி முக்தி. முக்தின்றது என்னது? பிரத்வம்சாத்மா, துவம்சம் அறது, அழிவு. ஒரு வஸ்து அழியிறது, எந்த வஸ்து? துக்கங்கள்லாம் அழிஞ்சுடுறது. துக்கங்கள்லாம் அழிஞ்சுடுச்சுனாக்கா அதுதான் மோக்ஷம்னு சொல்லணும். இந்த அழிவுங்கிறதுக்கு அது நித்தியம், அது எப்பொழுதும் நித்தியம். அது அது முன்னாடி சொன்ன பாருங்க, ஒரு கடன் போயிடுச்சுனாக்கா அந்த கடன் போனது போனது தானே, அந்த ஆகாரம் திருப்பி வராதே, அதனால வரவே வராது, அதனால அது நிச்சயம் தானே. இது நயவித அபிமதா, நையாயிகாருடைய அபிப்பிராயம். நையாயிகார் அவா பதார்த்தத்தை உத்தன்றிருக்கான், அதனால அவா அது மாதிரி சொல்றார். நயவித அபிமதா சாத்து பாவாத்மிகானா நகா, நம்ம சித்தாந்தத்தையோ நமக்கோ சாத்து அந்த பிரத்தம் பிரத்வம்சமா இருக்கு, அழிவு என்கிற முக்தி, துக்க நிவர்த்திங்கிறது தான முக்தி. அப்ப நிவர்த்தி என்ன? எல்லாம் போயிடுச்சுன்னு அர்த்தம், துக்கங்கள்லாம் போயிடுச்சு. அப்ப துக்க நிவர்த்தி தான் மோட்சம்னு சொன்னா என்ன அர்த்தம்? எங்களுக்கு அபாவமே பதார்த்தம் கிடையாது, எல்லாம் பாவம் தான். பாவமா போயிடுது, அப்ப நாம என்ன சொல்லணும்? சாது பாவா, அப்ப ஆனந்த பிராப்தின்னு சொல்லணும், எல்லாமே ஆனந்தமா இருக்குது. இதுவே கிடையாது, அஜானம் அது மாதிரி அனித்யம் அது மாதிரிலாம் கிடையாது நம்ம சித்தாந்தத்துல, எல்லாமே நித்தியம்தான். ஏன்னா அது இது பிரத்வம்சம், பிரத்வம்சம் சொன்னதுனால நித்தியம் சொன்னோம், நையாயிகம் தான் அவன் அபாவமா சொன்னான், நம்ம பாவமா சொன்னோம். துக்கம் போச்சுனாக்கா சந்தோஷம் வந்ததுன்னு அதனையும் ஒரு கேள்வி கேட்கிறான் நஞ்சாய்க்கெல்லாம். அதாவது சர்வாத்மனா சுகமே இருக்காது லோகத்துல, சர்வாத்மனா சுகம்ன்றதே கிடையாது எதுலையுமே. நம்ம அனந்தமா இருக்கு நினைச்சுப்போம், அதுலயும் நமக்கு சில துக்கம் இருக்கலாம், கொஞ்சம் துக்கம் அதிக சுகம் அப்படி வேணும் சொல்லிட்டு போயேன்னா அது கிடையாது. கொஞ்சம் துக்கம் அதிக சுகம் மோஷத்துல, கொஞ்சம் சுகம் அதிக துக்கம் சம்சாரத்தை செய்யல, அப்படி வச்சுக்கலாமே. நாம என்ன சொல்லிட்டோம்? கொஞ்சம் சுகம் நீ சொன்ன பாரு, அதுவே தப்பு. கொஞ்சம் சுகம்ன்றதே நமக்கு கிடையாது, அதுவும் துக்கம்தான். நாம லோகத்துல சுகம்னு நம்ம எதை சொல்றோமோ அது கூட துக்க ரூபந்தான். ஏன்னா விஷமிஸ்ரமான மது, விஷத்தோட சேர்ந்த தேன் அல்லது அன்னம், அன்னம் இருக்குன்றதுனால அண்ணன் சாப்பிடுறது சுகம், விடத்தோட சேர்ந்து சாப்பிட்டா அது வசதி அண்ணா, அதுவும் தப்புதானே. அதனால லோகத்துல இருக்கிற சுகம் அது அத்தனையும் துக்கமயம்தான். அதனால அத்தனையிலேருந்து நிவர்த்தி ஆனாக்க எல்லா துக்கமும் போயிடுச்சுன்னா என்ன நிற்கும்? ஆனந்தம் தான் நிற்கும். அந்த ஆனந்தம் தான் எங்களால சொல்லப்படுறது. அதனால பிரத்வம்சாத்மாகி முக்தி நயவித அபிமதா சாது பாவாத்மிகானா. அப்ப அவன் கேட்டது கொஞ்சம் துக்கம் இருக்கட்டுமே, நான் மோஷத்துல அது இருக்க முடியாது, ஏன்னா தர்ம கிராகக பிரமாணம். ஸ்ருதி ஸ்ருதி என்ன சொல்லிடுத்து நமக்கு, அங்க ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தம், ஆனந்தத்தை தவிர்த்து வேற ஒண்ணுமே கிடையாது, எல்லாம் ஆனந்தம். பிரம்மத்துக்கும் ஆனந்தம், நமக்கும் ஆனந்தம், ரெண்டு பேருடைய சம்பந்தம் ஆனந்தம், எல்லாம் ஆனந்தமா இருக்கு. அப்படின்னா ஸ்ருதி வந்து சொல்லி கொடுத்து ஆனந்தம் அஜரோ அபயம் பிரம்ம, ஆனந்தமே அதுல பார்க்கணும். அஜரன் ஜர கிடையாது, விருத்தாப்பியம் இல்லை, பயம் கிடையாது. அப்படின்னா அங்க வாக்கியம் சொல்லிட்டு ஐயப்பிரச்சனைக்கு கல்யாண கீதானு கொடுத்து இதானே மோஷன்றது எப்படிப்பட்ட பெருமாள் அனுபவிக்கிறது தானே. அதனால சர்வாத்மனா பாவாத்மகம், அதுல ஒரு தோஷமும் நம்ம சித்தாந்தத்துல இல்லை அப்படின்னு நீங்க சாதிக்கிறார். இப்ப பாருங்க ஸ்லோகம், மோக்ஷா பாவே முதாசிய சபரிகரமிதம் சாதனம் சிந்தியமானம் முக்திச்சே பிராந்தி சித்தா பிரமயே பவிதா யாவதாத்மஸ்வரூபம் க்ஷேத்ரஜ்ஞம் நித்யமுக்தம் கதயிதுரபல சாதனாத்யாயயுக்தம் பிரத்வம்சாத்மா இமுக்தி நயவிதவிமத சாது பாவாத்மிகாணாய கல்யாண விரஜாலினை ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.